ஐயா வணக்கம், நான் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஐயனார் பேசுகிறேன். மண்ணை எப்படி பொலபொலப்பு தன்மையாக வச்சுக்கிறது அப்படின்னு பதிவு போட்டிருக்கீங்க. அதாவது மண்ணை எப்படி பொலபொலப்பாக, ஏன் மண் இறுகலாகுது, அதை எப்படி பொலபொலப்பு தன்மையாக வச்சுக்கிறது, அந்த பொலபொலப்பு தன்மையாக வச்சுக்கிறதுனால எப்படி பயிர்கள் செழிப்பாக வளரும் அப்படின்னு மிக அருமையாக, மிக நுட்பமாக, நுண்ணிப்பாக ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குங்க ஐயா. உங்களுடைய அந்த ஆராய்ச்சிக்கும் உங்களுடைய அந்த சமூக பணிக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அருமையாக விளக்கம் கொடுத்துருக்கீங்க. உங்களை மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் இந்த இடத்துல நாங்கள் வந்து இந்த குழுவில் சொல்கிற முறைக்கும், நீங்கள் இந்த மண்ணை லகுவாக வச்சுக்கிற அந்த பொலபொலப்பு தன்மை சொல்கிற முறைக்கும் முற்றிலும் மாறுபட்டு இருக்குங்க ஐயா. அதனால் அதை நம்மளுடைய முறை என்ன அப்படின்றதையும் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நீங்கள் மழை நீரால் தான் இந்த நிலம் இறுகிடுறதாகவும், மழை நீர் மற்றும் வெயிலால் இந்த மண் இறுகிடுச்சு, அதை பொலபொலப்பு தன்மையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நம்ம முறையில் அந்த நீங்கள் இறுகிறதா சொல்கிறீங்க இல்லையா, அதே மழை தண்ணியும் வெயிலையும் கொண்டு மண்ணை இளகவும் செய்கிறோம், மண்ணை இறுகவும் செய்கிறோம். மண்ணில் இருக்கும் உப்புத்தன்மையை மாற்றி அதை நல்ல நிலமாக, ஊர் நிலத்தை நல்ல நிலமாகவும், உப்பு நுண்ணுயிர் இல்லாத வளமிழந்த நிலத்தை வளமுள்ள நிலமாகவும், உப்புத்தண்ணியை நல்ல தண்ணியாகவும், நிலத்தடி நீரை உயரச் செய்கிறோம். இப்படி பல வேலைகளை அதே மழைத்துளியும் வெயிலையும் கொண்டு நாங்கள் எளிமையாக செய்கிறோம் ஐயா. அந்த முறையை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் அடுத்த பதிவில்.